నానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతి ఆధారం సర్వ విద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే శ్రీ లక్ష్మీ వల్లభారంభం వికరో మునిమధ్యమానస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా మంగళుడు మజిల్ కుడిసూడయొత్తి ఎన్నుం మణినగర స్వరహనైత్తుం ிருக்குலத்தில் கோர் விளக்காய் தோன்றி விண்ணுவதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சுந்தரரும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் முதல் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாயே உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வரமதி நலம் அருளினன் யவனவன் மயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரடி சுடரடி துதடன்மனே விங்கலநாதச்செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகன விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் தூப்பூசி நிகமாந்த மகாதேசியனருடையது பத்தி பத்தி என்று படிப்படியாக அனுபவித்து வருகிறோம். படிப்படியாக தேன் குடித்து வருகிறோம். மாத பத்தி என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இந்த நாத பத்தியிலே நாத பவலம் என்ற தலைப்பிலே தமிழ் மொழிபெயர்ப்பாக தமிழ் தழுவலாக அனுபவித்து வருகிறோம். அப்படியே எல்லாவற்றையும் மொழிபெயர்க்க முடியாது என்பதனாலே அதனுடைய சாரத்தை மட்டும் அறிமுகமாக முன்னோட்டமாக பார்த்து வருகிறோம். 441வது பாசுரம் மதுசூதனன் அழகிய மணவாளன் ரங்கநாதன் சிங்கநடை பாம்பு நடை யானை நடை என்றெல்லாம் அழகாக நடை நடந்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே பக்தி கடலிலே ஆழ்த்து வரக்கூடிய அற்புதமான அனுபவங்கள் ஸ்ரீரங்கத்திலே அனுபவித்தார்கள். அப்படி அந்த எம்பெருமான் நடமிடும் பொழுது நடையிடும் பொழுது பாதுகை திருவடி நிலைகள் அந்த திருவடி நிலையிலே உள்ள மணிகள் ரத்னங்கள் ஒலிக்கின்றன. அந்த ஒலியை பற்றிய பலவித அனுபவங்களை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். 441 அந்த பாதுகை ஒலியானது அச்சிராதி மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆன்மாவுக்கு வழி கூட்டுகிறது என்று சொல்லுகிறார். மதுசூதனின் வேக நடைக்கு ஏற்ப மணி பாதுகையும் மணிநாதம் ஒலிக்கும் போது கதியச்சிராதி வழி செல்லும் புனித ஆன்மா வழிகூட்ட கேட்கும் மிருதங்க ஒலியாகும் அத்தே. மதுசூதனின் வேக நடைக்கு ஏற்ப மணி பாதுகையும் மணிநாதம் ஒலிக்கும் போது கதி அச்சிராதி வழி செல்லும் புனித ஆன்மா வழி கூட்ட கேட்கும் மிருதங்க ஒலியாகும் அத்தே. கடல் வண்ணன் பூதங்கள் மலியப் புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதர கண்டோமே. எம்பெருமானித்த வழக்காக பூதங்கள் எல்லாம் கதிரவன் இரணக்கையால் கடவுளை தொழுவான். புக்கள் சுடியதும் ஆடி பாடி தீசையும் தருக்கள் எல்லாம் பொதியவர் தூங்கி போற்றும். பூதம் தம் தொழில் செய்தும் அதில் கடல் ஒளியால் வாழ்த்தும் மகமே நீ வாழ்த்தாதென்னே என்றான் ஒரு குலம். பூதங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பயந்து கொண்டு காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. நெருப்பு உஷ்ணத்தை தந்து கொண்டே இருக்கிறது. மேகங்கள் மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. பூமி தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்தந்த தொழிலை அவர்கள் இயல்பு சுதர்மம் அந்த தர்மத்தை எம்பெருமான் காப்பாற்றுகிறான். அறம் வளர்த்த நாயகன் தர்ம ரட்சகன். இங்கே அந்த பாதுகை ஒலி எப்படி இருக்கிறது சொல்லுவதா பாருங்கள். மதுசூதன் வேக நடைக்கு மணி பாதுடையில் மணிநாதம் ஒலிக்கும் போது ரதி அச்சிராதி வழி செல்லும் புனித அண்ணா வைகூட்ட கேட்கும் மிருதங்க ஒலியாது மத்தே. இந்த ஆன்மா உடலை விடும்பொழுது இரண்டு வழிகளிலே செல்லும் என்று சொல்லுகிறார்கள். பித்ரியானம் தேவயானம் என்றும் சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் போகக்கூடிய வழி என்றும் பூமாதி மார்க்கம் அச்சிராதி மார்க்கம் என்றும் எல்லாம் பேசுகிறார்கள். இதிலே அச்சிராதி மார்க்கமாகிய ஒளி பகலாக சுக்லபட்சமாக ஒளி மிகுந்த வழியாக இருக்கிறது. அந்த ஒளி மிகுந்த வழிக்கு பாதுகையானது ஒளியையும் இணைத்து வழிகூட்டுகிறதாம் அந்த ஆன்மாவுக்கு. எனவே எத்தனை விதங்களிலே ஒரே ஒரு ஒளி பாதுகை ஒளி அதை நூறு விதமாக மொத்தத்திலே ஆயிரம் பாதுகளை பாதுகையை பற்றி நம்முடைய சுவாமி அப்படி இருக்கிறார். இங்கே பாதுகை ஒளியை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். 442 அடுத்த பாசுரம். இதுல ஒரு அற்புதம் ஒலிக்கிறது ஒலிக்கிறது ஒலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே சஞ்சார காலத்திலே எப்படி ஆசான மண்டபத்திலே எப்படி வாகன மண்டபத்திலே எப்படி இது வீதிகளிலே எப்படி இப்படியெல்லாம் அனுபவித்து வரக்கூடிய நாம் இதிலிருந்து வேதாந்த தேசிகள் அற்புதம் செய்கிறார். மெஜிஷியன் பொயட்டிக் மெஜிஷியன் கவிதாட்சிக சிம்மம் அல்லவா இதிலிருந்து சொல்கிறார். இப்போது பாதுகை ஒலிக்கவே இல்லை என்கிறார். 443 பாசனம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதிலும் பாதுகை ஒலியை நிறுத்திவிடுகிறது. 444 அடுத்த பாசுரம் அதிலும் பாதுகை ஒலிக்காமல் இருக்கிறது. இப்படி மூன்று மேலே ஒலிக்காமல் இருப்பதை பற்றி பேசுகிறார் சுவாமி. தலைப்பு நாதப்படலம் நாத பத்ததி. ஆனால் மூன்று பாடல்களே நாதம் இல்லாமல் நாதம் மௌனமாக மௌன கீதங்களாக ஒலிக்காத நாதமாக அருமையாக பேசுகிறார். 442 பார்க்கிறோம். இந்த பாதுகை ஒலியை நிறுத்திவிட்டதாம். ஒலிக்கும் பாதுகையை ஒலியை நிறுத்தியதே ஒலிக்கும் பாதுகையே ஒலியை நிறுத்தியதே உந்தி கமலத்தார் ஒலிக்கும் சாமகீதம் உந்தி கமலத்தார் ஒலிக்கும் சாமகீதம் உரக சயனத்தான் உற்று கேட்டிடவே உரக சயனத்தான் உற்று கேட்டிடவே ஒலியை நிறுத்திவிட்டாய் உன்மௌனம் இங்கிடவே ஒலியை நிறுத்திவிட்டாய் உன்மௌனம் இங்கிடவே போகலாம் என்று சொல்லுவார்கள். பண்பு தெரிந்தவர்கள் இங்கிடம் தெரிந்தவர்களும் ஒளித்துக் கொண்டே இருந்தவர்கள் ஒலியை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் உந்திக்கமலத்த உரிக்கும் சாமகீதம் உரக சயனத்த உற்று கேட்டிடவே ஆதிசேஷன் மேலே பந்து கொண்டிருக்கும் சேஷ சயனத்தான் பாம்பனை புள்ளி கொண்ட பெருமான் பிரம்மனுடைய சாம கானத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தன் ஒலியை நிறுத்துகிறாராம். யாரும் சொல்லவில்லை. பிரம்மனுடைய வேத குரலை கேட்டவுடனே தன்னுடைய ஓதத்தை தன்னுடைய ஒலியை நிறுத்திவிட்டாராம் பாதுகாவே. இங்கிதம் தெரிந்தவளாம். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேத்த லட்சுமி சமயா தர்மி சேகேத்த மாதா சைனேத்து வேசியா சக்கர்ம யுக்தா குலதர்ம பத்னின்னு சொல்வது போல பாதுகா தேவி பகவானுக்கு ஏற்ப பிரம்மதேவன் சாமகேனம் சாமகானம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே தன் ஒலியை நிறுத்திவிட்டாள் என்று பேசுகிறேன். 443 அடுத்தது இங்கே ஏன் பாதுகாவை ஒலிக்கவில்லை என்பதற்கு ஒரு காரணம் கூறுகிறார். உறவியுடன் இறைவன் அவன் ஏகாந்த கண்டிடதே இனிகவளை பாகுதையும் மொழியை நிறுத்திவிட்டாய். இறைவன் அவன் பாம்பனையை இறவியுடன் இணைந்திருக்கையோ உலகமே கந்தர ஊற்றமுடன் சிந்தனையோ. இறவியுடன் இறைவன் அவன் ஏகாந்தம் கண்டிடவே இனி அவளே பாதுகையே உம்மொழியை நிறுத்திவிட்டாய். இறைவன் அவன் பாம்பனையில் இறைவியுடன் இணைந்திருக்க யூலகமேற்ற பெற ஊற்றமுடன் சிந்தனையோ. விவசாயி விதை விதைக்கிறான். அப்படி விதை விதைக்கும் பொழுது அந்த விதையை தண்ணீரிலே ஊற போடுவான் முதல் நாள். அதுபோல எம்பெருமான் அவதாரங்கள் எடுப்பதற்கு முன்னாலே நீர் வண்ணனாக தன்னை ஆக்கிக் கொள்வான். பார்க்கடலிலே பள்ளி கொண்டு யோசனை செய்து உறங்குவது போல் யோகு செய்தும் பெறான். அப்போது அடி வருகிறார்கள். எனவே பிராட்டிகள் அடி வருகும் பொழுது அடிவருடியான காகுதை எல்லாவித செயல்களையும் தொடர்ந்து நிற்பாராம். இறைவழியுடன் இறைவன் அவன் இறைவியுடன் இறைவன் அவன் ஏதாந்தம் கண்டிடவே இனியவளை பாதுகையை உன் மொழியை நிறுத்திவிட்டார். நிறுத்திவிட்டாய் சொன்னால் பாதுகையை எம்பெருமான் தன்னுடைய பாதங்களிலே அமைந்து கொண்டால்தானே நடை இருக்கும், நடை இருந்தால்தானே ஒலி இருக்கும். நடை இல்லை எனவே ஒலி இல்லை, பாதுகை இல்லை, தனியாக இருக்க எம்பெருமான் திருவடிக்கு அடியிலே இருக்க பக்கத்திலே இருக்க. இறைவன் அவன் பாம்பனையில் இறைவியுடன் இணைந்து இருக்க இவ்வுலகம் ஏற்றம் பெற ஊற்றமுடன் சிந்தனராஜா சகாத்ததா மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளி தலைவனாகிய எம்பெருமான் உறங்குவது போல ஏகாந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அந்த பாதுகையும் மௌனமாக இருக்கிறது, ஒழிக்கவில்லை என்று சொல்லுகிறார். 443 பாசனம், 444 பாசனிலே பாசனத்திலே வேறு மாதிரி அனுபவிக்கிறார். இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே இறைக்கேற்ற அடிமையலே இறைவனை போல சயம் இணையடிக்கு உறங்குவதாய் பாவனையே காட்டிவிட்டு இணையடிகள் தம்முடனே இணைந்து கிடக்கின்றனர். இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே பத்தா தூங்கும் பொழுது பத்தினி கால்களில் கிடப்பாளாம், கிடப்பாள், எதிர்பார்த்து கிடப்பாள், பாதுகையும் கிடக்கிறது, எதிர்பார்த்து கிடக்கிறது. இறைவன் அவன் உறங்குவான் போல் கிடக்கும் வேளையிலே இறை கேட்டி மகளே இறைவனை போல சாயா நேரை போல இணையடிக்கு உறங்குவதாய் பாவனையே காட்டிவிட்டு இணையடிகள் தம்முடனே இணைந்தே கிடக்கும் போல பாசாண்டு செய்கிறானா. ஆனால் அந்த என்னமெல்லாம் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருவடிக்கீழே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி பாதுகா தேவியானவள் இறைவன் உறங்கும்போது தான் உறங்குகிறாள், இறைவன் விழிக்கும்போது தான் விழிக்கிறாள், இறைவன் நடக்கும்போது தான் நடக்கிறாள். ஆனால் அதிகமாக அந்த ஒளியோடு எம்பெருமானுக்கு ஒரு அதிகமான ஒரு இன்பத்தை அளிப்பதற்காக ஒளியையும் தருகிறாள். 445 பாசுரம் இதுவரை மேலே பார்த்த 3 பாசுரங்களிலே சஞ்சாரம் இல்லை, இயக்கம் இல்லை என்று பார்த்தோம். மீண்டும் உலா தொடர்கிறது. கோயிலே உள்பிறப்பாடு, பிறகு வாகன மண்டபம். அப்பொழுது மீண்டும் சப்தமில்லாத நிலை அடைகிறாள். ஒலிக்கும் பாதுகையே உலக்காம மரங்கனவனு இடையில் மணியரங்கங்கள் இழைப்பாரும் வேளை ஒழிக்காமல் நீ இருப்பாய் உன்னழகை உன்னடியா சளைக்காமல் கூறி நிற்பார் சங்கீத ஒளி மிகுமே. அதற்காக பேசுகிறார் பாதுகாதேவியே. ஒழித்துக் கொண்டிருப்பவளே, ஒழிக்கும் பாதுகையை உழாக்காரும் அரங்கணவன் இடையில் மணி அரங்கங்கள் இழைப்பாரும் வேளைகள். அங்கங்கே தங்கும் இடங்கள் இருக்கும், இழைப்பார குடிகள் அப்படியாக அங்கே தங்கும் பொழுது ஒழிக்காமல் நீருப்பாய். கங்கனா மண்டபம், கங்கை கொண்டால் மண்டபம் என்றெல்லாம் சொல்லி எம்பெருமான் இழைப்பார் வேளையிலே எதுவும் ஒழிக்காது, அமைதியாக இருக்கும். அதுபோல பாதுகாதேவியும் ஒழிக்காமல் இருக்கிறாளாம். ஆனால் இந்த பாதுகை ஒளியை பற்றி பாதுகா தாசர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். உன்னடியா உன்னழகை உன்னழகை உன்னடியா சளைக்காமல் கூறி நிற்பா சங்கீத ஒலி மிகுமே. ஓராம நீனாம என் கருச்சி, ஓராம நீனாம ஏமிருச்சி என்று ராமன் பேசாத போதும் ராமனை பற்றி பேசுவது போல பாதுகாதேவி ஒலிக்காமல் இருக்கும் போதும் பாதுகை ஒலியை பற்றியும் பாதுகையை பற்றியும் துயரரு சுதரடி தொழுதேதம் மனநே திருவடியை பற்றியும் திருவடி நிலைகளை பற்றியும் பேசுவார்களாம். அடுத்து 446 பாசுரம். 445 பாதுகை ஒலிக்காவிட்டாலும் பாதுகையை பற்றி ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா பல்லாண்டு பல்லாண்டு சேவடி செவ்வி திருக்காப்பு சேவடி நிலைகள் செவ்வி திருக்காப்பு என்று கூறுவார்களாம். ஆனால் 446 வேறு மாதிரி பேசுகிறார். மறுபடியும் ஒலிக்கிறதாம். அந்த ஒலிக்கு என்ன பொருள் என்று சொல்லுகிறார். இந்த ஒலி போதும் போதும் என்கிறதாம். எம்பெருமானை பார்த்து போதும் என்று சொல்லக்கூடிய ஒலியாக இருக்கிறதாம் பாதுகாதேவியின் பாத ஒலி நாத ஒலி. எது போதும் என்று பார்க்கும் பொழுது தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய் தாளாளி வேண்டி பணிந்தவளாய் தாளமளித்தவன் தரத்தை வியந்தவளாய் தாளாளி வேண்டி பணிந்தவளாய் நாத ஒளி அதனால் நாதா இது போதும் என்றே நாதனின் முயற்சிக்கு தடை கல்லாயானாயோ தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளன் தாளாளி வேண்டி பணிந்தவளன் நாத ஊழியதனால் நாதா இது போதும் என்றே நாதனின் முயற்சிக்கு தடை கல்லாயானாயோ தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய். பாதுகாதேவி வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான ஞான சிதறல்கள், ஞான ஒலிகள், ஞான பேச்சு, ஞான குழந்தை. தானமளித்தவனின் தரத்தை வியந்தவள தரிசக்கரவர்த்தியை கொண்டாடுகிறார். ஆனா ஆச்சாரியரே ஓவலா என்று சுக்கராச்சாரியார ஆச்சாரியன் தவிர்த்த பொழுதும் கொடுத்தானே எப்படிப்பட்டவன் அவன். தானமளித்தவனின் தரத்தை வியந்தவளாய் தாளாளன் தாளில் வேண்டி பணிந்தவளாய். அந்த தூக்கிய திருவடி, ஓங்கிய திருவடி, அந்த திருவடி கொடியினால் தாளாளத்திலே வேண்டி பணிகிறாளா என்ன சொல்லுகிறாள். நாத ஒலி அதனால் நாதா இது போகும் என்றே. இதற்கு மேல் பலியை சோதனை செய்யாதீர்கள், அவனை பாதாளத்திலே தள்ளி இருக்கிறீர்கள், இன்னும் ஏதாவது தண்டனை கொடுத்து விடாது, இதுவே போதும், மாதனின் முயற்சிக்கு தடைக்கல்ல. இதுக்கு மேலும் ஏற்கனவே பிரகலாதன் சொல்லிவிட்டால் என்னுடைய பரம்பரையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் இங்கே பாதுகாதேவி நாத ஒலி அதனால் நாதா இது போதும் எங்கே நாதனின் முயற்சிக்கு தடைக்கல்லாயானாயோ என்று பேசுகிறார். 446 பாசுரத்திலே 447 பாசுரத்திலே வீரஸ்தானத்திலே எம்பெருமான் உத்சவமூர்த்தியும் மூலமூர்த்தியும் சேர்த்தியாக இருக்கும் பொழுது எல்லா ஒளியும் நின்றுவிடும் இரவிலே. அப்பொழுது எந்த ஒளியும் இருக்காது. வாத்தியங்கள், வேத கோஷங்கள், திருச்சின்னம் எதுவும் இல்லாமல் பாதுகா ஒலி மட்டும் உண்டாம். அப்பொழுது அந்த பாதுகா ஒலியை மட்டும் ரசிக்கிறானா எம்பெருமான். உன் ஒலியை ரசிப்பதற்கே. உத்தமனாம் ரசிகனவன் ஊற்றமுள்ளவனாய் உலாக்காணும் வேளைகளில் உன் ஒலியை ரசிப்பதற்கே. உத்தமனாம் ரசிகனவன் ஊற்றமுள்ளவனாய் உலாக்காணும் வேளைகளில் மறையொலியை யாழொலியை மற்ற ஒலிகளையே திருக்கி விட்டு நிதானமாக நின்னொலியை ரசிக்கின்றான். மறையொலியை யாழொலியை மற்ற ஒலிகளையே. எக்காலம் திருச்சின்னம் ஜமாரம் என்று சொல்லக்கூடிய பல ஒலிகள் உண்டு. எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு நிதானமாக நின்னொலியை ரசிக்கின்றான். உன்னொலியை ரசிப்பதற்கே உத்தமனாம் ரசிகனம் ஊற்றமுள்ளவனாய் ஊற்றமுள்ளவனாய் உலக காணும் வேலைகளில் மறையொலியை யாழொலியை மற்ற ஒலிகளை நிறுத்திவிட்டொலியை ரசிக்கின்ற. 448வது பாசம் அடுத்தது ரசிகன் அர்ச்சனை செய்யும் போது காவேரி தீர ரசிகாயனமா என்று ரங்கநாதனை கொண்டாடுவார். இங்கே அவன் பாதுகாவுடைய இங்கே எம்பெருமான் அழகிய மணவாளன் எழுந்தெழும் போது பாதுகை ஒளி, இன்னொரு பக்கத்திலே வேத ஒளி, மணி ஒளி, மறை ஒளி. ரசிகர்கள் இரண்டையும் தன் மனம் என்னும் உரை கல்லிலே உரைத்து பார்க்கிறார்களாம். எந்த ஒளி இனிமையானது? மணியான பாதுகையே மனிதர் மனமென்றும் உரைகளில் மறையொலிகளில் கம்முடனே மணியொலியாம் ஒளியை உரைத்து பார்க்கின்ற. மாதற்ற பொன்னும் நினைவே விளங்குகிறாய் மணிமகளே, மாசற்ற பொன்னெனவே விளங்குகிறாய் மணிமகளே. மணியான பாதுகையே மாசில்லா மாமனிதன் மனமின் ஊரை கல்லில் மறையொலிகள் தம்முடனே மணியொலியா முன்னொழியை உரைத்து பார்க்கின்றார். மாசற்ற பொன்னெனவே விளங்குகிறாய் மணிமகளே. மஞ்சுஸ்வனேன கவனை கமிதம் சுவர்ணம் மணியான பாதுகையே மதுசூதன பாதரட்சே. அழகான பாதுகையே அழித்து மாசில்லா மாமனிதர் மனமின் உரைகளில் மறையொலிகள் தம்முடனே மணியொலியா உன்னொலியை உரைத்து பார்க்கின்றார். மறை ஒலியும் மணி ஒலியும் ஒப்பிட்டு பார்க்கிறார்களாம். மாசற்ற பொன் எனவே விளங்குகிறாய் மணிமகளே. அந்த மறை ஒலியை விட இந்த திருவடி நிலைகளின் ஒளி அற்புதமாக இருக்கிறதா? நாம் ஏற்கனவே மனதிலே ஒன்றை கொள்ள வேண்டும். வேதாந்த தேசிகளுடைய அற்புதமான எண்ணமும் அதுதான். பாதுகாக ரசம் ஆயிரத்தையும் திருவாய்மொழியாகவே எண்ணுகிறார். குருகூர் சடகோபனுடைய திருவாய்மொழியாக எண்ணுகிறார். அந்த ஒலி திருவாய்மொழி ஒலி எப்படி இருக்கிறது? கண்ணலே, பாலே, தேனே, அமுதே என்று இருக்கிறதா? அப்படி மறை ஒலியை விட எப்படி தமிழ் ஒலி சிறப்பாக இருக்கிறது என்று ரசிகர்கள் அனுபவிக்கிறார்களோ அதுபோலவே இங்கே மணியொழியாய் ஒலியை உரைத்து பார்க்கின்றாள். மாசற்ற புன்னினவே விளங்குகிறாய் மணிமகளே. 449வது பாசுரத்திலே மணியான பாதுகையே மயக்கத்தின் விளைவாக முளையற்ற சொற்கொழினால் துதிக்கின்றதை கேட்டு சரியான ஒளி காட்ட ஒலிக்கின்றாய் போலும் நீ என்றே நினைக்கின்றேன். எழான பாதுகையே மஞ்சள் முதலயசி மாதவ பாதுகேத்தும் மணியான பாதுகையே எதிரான பாதுகையே மயக்கத்தில் விளைவாத முளையற்ற சொற்களினால் துதிக்கின்றதை கேட்டு சரியான ஒளி காட்ட ஒலிக்கின்றாய் போலும் நீ என்றே நினைக்கின்றி சமாதைத்த ரங்கபூரமணி கிருஷ்ண விஷ்ணோஹரே திருவிக்கன ஜனார்தன திருவிக்கநாத நாராயண இதீவ சுமதானி அப்படுத்தி நாமதேயானிதேன்னு சொல்லி பெருமானை கொண்டாடுகிறார்கள், பாடுகிறார்கள், புகழ்கிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மயக்கத்தின் விளைவாக சில வார்த்தைகள் தவறாக மாறிவிட்டால் அதை கண்டு சகிக்க முடியாத பாதுகாதேவி தன் ஒளியின் மூலமாக அதை திருத்துகிறார் என்று சொல்கிறார். 449 450 சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். 449 சரியான ஒளி காட்டுகிறதா என்று சொல்லி 450 ஆயிரம் தானா பாடப்போகிறாய் தேசிகரேன் என்று கேட்பது போலும் இங்கே அனுபவிக்கிறார்கள். 449 சரியான ஒளி காட்டுவதற்காக ஸ்டாண்டர்ட் மீடியா ஒரு தரமான ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே தரமற்ற ஒளிகளை தரமாக ஆக்குவதற்காக தரமுள்ள ஒளிகளை தரக்கூடியது சுந்தரமான பாதுகை. 450 பாசுரம். பாதுகையே பரவசத்தின் பரப்பின் பெருமையை உணராமல் பாதுகையே பரவசத்தின் பரப்பின் பெருமையை உணராமல் பாசுரங்கள் ஆயிரமே புனைந்திடுவேன் என்றையனை பாசுரங்கள் ஆயிரமே துவங்கிடுவே என்றையனை பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிறாய் பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிறேன் பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியாய் வினவுகிறேன் பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே பாயிரங்கள் பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே பாதுகையே பரவசத்தில் பரப்பின் பெருமை உணராமல் பாசுரங்கள் ஆயிரமே குழந்திடுவேன் பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் வினவுகிற பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதே. நீ ஆயிரம் பாடல்கள் சொல்லிடா, ஆயிரமா போதுமா? பாசுரங்கள் ஆயிரமே குனிந்திடுவேன் என்றையனை ஒரு இரவுக்குள்ளே அவ்வளவுதான் பாட முடியும் காலத்தின் கட்டாயமா? பெருமை அவ்வளவுதானா? கண்ணு கட்டிய தூரம் விட கடல் தெரிகிறது என்றால் மொத்த கடலின் பரப்பு அவ்வளவுதானா? கண்ணுக்கு எட்டிய தூரம் தான் அது, எட்டாவது தூரம் நிறைய இருக்கிறது அல்லவா? பாடியது ஆயிரம், அத்தனை புகழும் அடங்கிவிட்டதா? பாசுரங்கள் ஆயிரமே புனைந்திடுவேன் என்றையனை பரிகாசம் செய்வது போல் மணி ஒளியால் இரவுகிற பாடல்கள் ஆயிரமா பல மடங்கும் போதாதே என்று. இது போதுமா? இது போதுமா? இந்த படை போதுமா என்றெல்லாம் கேட்பது போல இவ்வளவு பாடல்கள் போதுமா? இதுதானா என் பெருமை என்று சொல்வது போல அந்த ஒளி இருக்கிறது என்று இன்னும் நான் பாட வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை வெளியிடுகிறார் சுவாமி. மங்களம் கோசலங்கிற மகனீய குண அத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதா தகுருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.